ராமரும் போர் தொடுத்தார், சீதாராமரும் போர் தொடுத்தார், சீதாராமரும் போர் தொடுத்தார், பத்தினியை மீட்ட ராமரும் போர் தொடுத்தார், பத்தினியை மீட்ட ராமரும் போர் தொடுத்தார், ராவணன் ராமரும் போடுத்தார், ராவணன் ராமரும் போடுத்தார், தம்பியும் சிற ராமரும் போடுத்தார், தம்பியும் சிற ராமரும் போடுத்தார், சௌமித்ரி மூர்ச்சையுற மலையை ஏற்றாய் சந்த